ராமானுஜர்யாபாத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் ஸ்ரீவிஷ்ணுசித்தகுரநந்தனகல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜஹரிசந்தனயோகதிருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயாகமலாமிவாண்யாம் கோதாமநன்யசரணசரணம் ப்ரபத்யே. ஸ்ரீகிருஷ்ணமார்யம் கருணாலயந்தம் வேதாந்தயுக்மம் சமதீதவந்தம் வத்சாபிஜாதம் விருஷாம் வரேண்யம் ஸ்ரீபாஷ்யசிம்ஹம் பிரணமாமி நித்யம். தினந்தோறும் தேசிகன் என்பதான ஒரு அத்தியாச்சரியமான நிகழ்ச்சியின் மூலமாக நம்முடைய சம்பிரதாயத்தைச் சேர்ந்த பல பெரியோர்கள் உயர்ந்ததான திருப்பாவையின் உட்பொருளை எல்லாம் ஆய்ந்து மேகங்கள் சமுத்திரஜலத்தை உட்கொண்டு சர்வோபஜீவியமான தண்ணீராய் உள்ளுமா போல என்னும் வகையில எப்பொழுதுமே சுவாதுதமமாக விளங்கக்கூடிய திருப்பாவையும் சாரதமமான அர்த்தத்தை இந்த தினந்தோறும் தேசிகன் மூலமாக நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் அடியனுக்கு மகான்களுடைய நியமனத்தினாலே, சத்சம்பிரதாயத்தைச் சேர்ந்த பெரியோர்களுடைய அனுகிரக விசேஷத்தினாலே 16வது பாசுரம் கிடைத்திருக்கிறது. அந்த பாசுரத்தினுடைய பொருளை அடியன் கிரகித்துக் கொண்ட வகையில் என்ன தெரியுமோ அந்த விஷயத்தை விஜாபனம் பண்றேன். ஒருவேளை இது சர்வஜன ஹிருதய ரஞ்சகமா இல்லை என்னும் பட்சத்தில் இதில் உள்ளதான அபார்த்தங்களை அடியனுக்கு எடுத்துரைத்தால் அடியன் திருத்திக் கொள்வதற்கு சித்தமாக இருக்கிறேன். 5 பாசுரம் அவதாரிகையாக அருள் செய்யப்பட்டது. அடுத்த 10 பாசுரங்கள் எழுப்புவதாக அருள் செய்யப்பட்டன. 10 பாசுரத்தினால ஆண்டாள் 10 பெண்களை எழுப்புறா. 10 கேரக்டர் சொல்லலாம், 10 இந்திரியங்கள் சொல்லலாம், 10 ஆழ்வார்கள் சொல்லலாம், 10 திவிதேசத்து எம்பெருமான்கள் சொல்லலாம். எத்தனையோ இதை பார்க்க பார்க்க பார்க்க உள்ளுக்குள்ள போனோம்னு சொன்னா திருப்பா வேண்டது ஒரு தங்க கம்மி மாதிரி எத்தனையோ விதத்தில் நமக்கு அர்த்த விசேஷங்களை அள்ளித்தரக்கூடியது. அதன் பிறகு எம்பெருமானுடைய சன்னிதானத்திற்கு சென்றார்களேயால் அங்க பெருமானுடைய திருக்கோவில் வாசலில் இருக்கக்கூடிய துவாரபாலகர்களை பிரார்த்திக்கிறார்கள். இதை ஒரே இடத்தை பிரார்த்திக்கிறார். ஒவ்வொரு கட்டம்னு சொல்றோம் இல்லையா, ஒவ்வொரு கட்டு என்பதாக உள்ளே நுழையும் பொழுது அந்தந்த இடத்துல இருக்கக்கூடியவாறு பிரார்த்திக்கிறார் என்று பலபடியான வியாக்கியானங்கள் இருக்கு. இருக்கக்கூடிய அவகாசத்துல நாம ஒரு ஜென்ரலா ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடிய விதத்தை முழுக்க நம்ம அனுபவிக்கிறதுன்றது அது அப்பொழுதுக்கு அப்பொழுது என் 6வது விளங்கக்கூடிய விஷயம். நாயகனாய் நின்றளந்த கோபனுடைய கோவில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கரவம் தாழ்திரவாய் ஆயர் சிறுமையர் உமக்கு அரை வரை மாயன் மணிவண்ணன் நன்னலேவாய் நேர்ந்தான். தூயோமாய் வந்தோம் துயிரழப்பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மானி, நேய நிலக்கரமும் நீக்கே ரோடும்பாவாய். தூயோமாய் வந்தோம்னு பிரார்த்திக்கிறான். ஏற்கனவே மாயனை பாசுரத்துல தன்னுடையதான அந்த தூய்மை திரிகரண சுத்தி என்று சொல்ல முடியும். அந்த திரிகரண சுத்தி தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க என்று வாக்குனாலையும் மனசுனாலையும் தேகத்தினாலையும் இருக்கக்கூடிய சுத்தி காண்பிக்கப்பட்டது. அடுத்தது இந்த இடத்துல துயோமாய் வந்தோம்னா சேஷத்த ஞானம் தலை கொண்டு வந்திருக்கிறோம் அர்த்தம். மாயன், மாமாயன், மணிவண்ணன் இது முதலான சப்த விசேஷங்களை நாம் ஆராய்ந்து பார்த்தோம்னு சொன்னா இந்த ஜீவரத்னம் அதனுடைய ஒளி அதனுடைய பிரகாசம் அதனை உகந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய எம்பெருமானுடைய பெருமை என்பது காண்பிக்கப்படுகிறது. அன்று நான் பிறந்திலேன், பிறந்தபின் மறந்திலேன் ஆழ்வார் சாதிக்கிறேன். பகவத் சம்பந்தம் இல்லாத பிறவியில் எனக்கு பிறவி இல்லை. பகவத் சம்பந்தம் எல்லா பிறவிலையும் உண்டு, ஆனால் அந்த பகவத் சம்பந்தத்தை நான் உணரவில்லை என்றால் அது பிரயோஜனம் இல்லை. அந்த பிறவின்றதுடைய பிரயோஜனம் என்ன என்றால் பகவத் சம்பந்தத்தை உணர வேண்டும். திருப்பாவையினுடைய உள்ளுரை பொருளை பார்க்கும் பொழுது அர்த்த பஞ்சகம் என்பதாக சொல்வார்கள். அதாவது பரபிரம்மத்திற்கும் ஜீவனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம், முதல்ல சேதனனுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை புரிஞ்சுப்போம், அப்புறம் அச்சேதனத்துக்கும் மற்றவாளுக்கும் இருக்கக்கூடிய பெருமாளுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை யோசிப்போம். ஏன்னா நமக்கு நம்ம தேகம்ன்றது அச்சேதனமான ஒரு பிரதிபந்தகம். பரமாத்மாவுக்கு நாம தேகமா இருக்கும், பரமாத்மாவிற்கு நாம சரீரமா இருக்கும். இப்ப பெருமாளை சேவிக்க வரச்சே அங்க இருக்கக்கூடிய பாகவதத்தவர்களை முன்னிட்டு பெருமாளை சேவிப்பது என்பது ஒரு பெரிய விசேஷம். அவர்களுடைய அனுமதி பெற்று உள்ளே நுழைவது என்பது முக்கியம். இப்ப சாதாரணமா ஒரு ஆபீஸுக்குள்ள போறோம்னா கூட ஒரு செகண்ட் ஒரு கதவை தட்டி நான் வாங்கிட்ட எக்ஸ்கியூஸ் பண்ணி சொல்லிட்டு தான் உள்ள போறோம். அந்த மாதிரி புஜங்கம விஹங்கம பிரபல சைங்கநாதா பிரபோ ததைய குமுதாரையோ நகர கோபுர துவாரபாக அச்சிந்திய பல விக்ரமாக துவமிக தேச சம்ரக்ஷகாக ஜிதந்தைதிவாதினோ ஜெகதனுகிரகே ஜாகிரதூன். அங்க இருக்கக்கூடியதான ஜெயன் விஜயன் குமுதன் குவிந்தாட்சன் இவர்கள்லாம் ஒவ்வொரு பக்கம் பெருமாள் மீதான திருக்கோவில் பெருமாள் மீதான திருமாளிகைக்கு ரட்சகர்களா இருக்க பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவர்கள் அந்த கைங்கரியத்தை சொல்லித்தான் பெருமாள் ஆசுவானம் பண்ணும். அந்த சுவாமி தேசிகனே என்ன பிரார்த்திக்கிறார், என்னை வந்து பாதுகா சேவகன் கூப்பிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் தேசிகன் சாதிக்கிறார். அதுதான் தேசிகன் பிரார்த்திக்கிறார், என்ன பாதுகா சேவகன் எத்தனையோ விருதங்கள் திவ்ய தம்பதிகளினாலே பெருமாளுக்கு அருளி செய்யப்பட்டாலும் அனுகிரகிக்கப்பட்டாலும் தேசிகனுக்கு திவ்ய தம்பதிகளினாலே தேசிகனுக்கு அனுகிரகிக்கப்பட்டால் கூட தேசிகன் என்ன பண்றாரு, எனக்கு பாதுகா சேவகன் அந்த விருதை சொல்லி என்ன கூப்பிடணும்ன்ற ஏகாந்தி வியபதேஷ்டவியா நைவ கிராம குலாதிபிகி விஷ்ணுனா வியபதேஷ்டவியா என்பதான பிரமாண வாக்கியம். அவளுடையதான கிராமத்தையோ குலத்தையோ சொல்லி கூப்பிடுறதோ அவளுடையதான பிதிருபிதாமகாருடையதான சம்பந்தத்தை சொல்லி கூப்பிடுறதோ, ஏன்னா இவருக்கு இருக்கக்கூடிய பிரசித்தி அவளுக்கும் இருக்கலாம் இல்லாமல் போகலாம், அதெல்லாம் பத்தி விசாரம் இல்லை. விஷ்ணுனா வியபதேஷ்டவியா இப்ப அவனுக்கு இருக்கக்கூடிய பகவத் பாகவத ஆச்சாரிய சம்பந்தம் கைங்கரிய சம்பந்தம், ஓய் ஸ்ரீகாரி துரந்தரே ஒரு ஹஸ்தாந்தர பூத்தரே ஓய் மணியக்காரரே என்பதாக இந்த இடத்துல ஓய்ன்றது மரியாதை குறைவான வார்த்தை இல்லை. அவரை நாம் விழிக்கக்கூடியது ஏகாந்தி வியபதேஷ்டவியா நைவ கிராம கூடாதுவி, கிராமங்களை கொண்டோ குலத்தை கொண்டோ சொல்லக்கூடாது. அவளுக்கு எந்த கைங்கரியம் கிடைச்சிருக்கும், அதனால்தான் ஒவ்வொரு கட்டத்தில் பெருமாள் திருவாராதனத்தின் போது அருளப்பாடு அருளி செய்யும் பொழுது அந்த கைங்கரியத்தை சொல்லித்தான் அவளை கூப்பிடுறான் இல்லையா. ஆனா நாயகனாய் நின்ற நந்தகோபருடைய கோவில் காப்பானே, இங்க நாயகன் நந்தகோபருக்கு விசேஷமா அல்லது நாயகன் என்பதாக எம்பெருமானுக்கு விசேஷமா, இதெல்லாம் சொல்றது உண்டு. ரொம்ப அழகான விசாரங்கள் எல்லாம் பண்றான். அப்படியே முதலேயே விஜயாபனம் பண்ணின மாதிரி வியாக்கியானங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமானது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை கொடுக்கக்கூடியது. நந்தகோபனுடைய கோவில் காப்பானே பெருமானுடையதான திருமாளிகை. நந்தகோபனுடைய கோ என்றால் எங்களுக்கு நாயகன் நந்தகோபன், அந்த நந்தகோபனுக்கு நாயகன் கோனா சுவாமி நர்த்தம். அந்த சுவாமியினுடையதான திருக்கோவிலுக்கு இவன் ரட்சகனா இருக்கான். பொடி தோன்றும் தோரணவாசல் வாயில் காப்பானே. அடுத்தது துவஜஸ்தம்பம். இந்த இடத்துல குரு பரம்பரை அனுசந்தானம் பண்ணணும்னு ஆகமங்கள் நமக்கு உணர்த்துகின்றன பெரியோர்கள். அதனால்தான் சுவாமி தேசிகன் மங்களாசாசனத்தின் பொழுது எழுந்திருக்கும் பொழுது துவஜஸ்தம்பத்தின் இடத்துல அந்த குரு பரம்பரை அனுசந்தானம் செய்கிறார் என்று சொல்றார். ஆகையால குரு பரம்பரா பூர்வகமாக நம்ம பெருமாளை சேவிக்க போறோம். இவெல்லாம் ஆச்சாரியர்கள், சுவாபதேசத்தில் இவர்களை ஆச்சாரியர்களாகத்தான் காண்பிக்கிறார். நமக்கு ஆச்சாரியர்கள் தான் எல்லா இடத்திலையும் இருந்து நம்மை ரட்சிக்கக்கூடியவர்கள் என்று. கொடித்தோன்றும் தோரணவாசல் காப்பானே, மணிக்கதவும் தாழ்த்திரவாய். உள்ள என்ன இருக்குன்றது வெளியில தெரியும். இப்பெல்லாம் அந்த கிளாஸ் டோர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, அந்த மாதிரி மணிக்கதவும் தாழ்த்திரவாய் பிரார்த்திக்கிறார். ஒவ்வொரு ஒவ்வொரு கட்டு, முதல் கட்டு, இரண்டாம் கட்டு, மூணாம் கட்டுன்றதாக சொல்லி ஒவ்வொரு கட்டு தாண்டி தாண்டி உள்ள போறாலும் இல்லையோ. ஆயர் சிறுமியரோமுக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். வண்ணன் மணிவண்ணன் மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். இந்த ஆயர் சிறுமியர்களுக்கு பெருமாள் ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டான். அதாவது இந்த இடத்துல சிறுமியர்னா நாமெல்லாம் அகந்த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுசஹா சொல்லியிருக்கான். அதற்கு முன்பாக அபயம் சர்வபூதேபியா ததாமி ஏதத் விரதம் மம சொல்லிருக்கான். அகம் ஸ்மராமி மத் பக்தம் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதெல்லாம் நன்னலே வாய்ந்தே இருந்தான். இதற்கு முன்பாகவே அவன் சொன்ன வார்த்தைகள், நாங்கள் மணி ஜீவரத்தம் எல்லாமே மணி, மணிக்கரவம் தாழ்கிறவாய், தூயோமாய் வந்தோம், மாயன் மணிவண்ணன் என்ன விசேஷம், இந்த ஜீவன் பரமாத்மாவை அனுபவிப்பதற்கு தடையாக உள்ளதான பாபங்கள் அனைத்தும் கழிந்து அவனுக்கு நன்னறி ஞானம் தலைக்குண்டு என்பதாக சேஷத்த ஞானத்தை அவன் அறிந்திருக்கிறான். அப்பொழுது மணிவரை இவசௌரேகே நித்ய ஹிருத்யோபி ஜீவா, திருவுடன் வந்த செழுமணி போல் திருமாலிதயம் மறுவிடம் என்ன மலரடி சூடும் வகை பெறலாம். சுவாமி தேசிகன் காண்பிக்கிறார். பிதாக்கி வசிக்கக்கூடிய நித்தியஸ்தானமான அந்த திருமார்புல போய் இருக்கக்கூடிய ஸ்தான விசேஷம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஜீவரத்னம் நாம், அந்த ஜீவரத்னத்தை உகந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் மணிவண்ணன் பெருமாள். பக்தா பாய புஜங்க காருட மணிகி முகுந்த மாநில ஆழ்வார் சரிப்பர். பெருமாளுடைய திருமேனியே எப்படி இருக்கு, இந்திர நீலத்தை போன்றதான திருமேனி. சதமக மணி நீலா தேசிகன் பிராட்டி அவர் நிற்கும் பொழுது சாதிக்கிறார். அதே மாதிரி இந்த மணிமன்னன் எப்படி உள்பக்கம் இருக்கிறது வெளியில தெரியறதோ கிளாஸ் டோர்ல, அந்த மாதிரி பெருமாளுக்கு ஜீவங்கள் திறத்துல இருக்கக்கூடிய ஹிருதய ராகம் தெரிகிறது. பெருமாளுடைய திருமார்புல அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த ராகம், ஜீவாத்மாக்களை ரட்சிக்கணும்னு பெருமாளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியதான ஆசை தெரியறது. தூயோமாய் வந்தோம், அதனால பெருமாளுடையதான திருவுள்ளத்தின் வழியாக பிரபன்னர்களா வந்திருக்கும். துயிலிழப்பாடுவான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண வந்திருக்கும். வாயால் முன்ன முன்னம் மாற்றாரே அம்மா நீ நேயநிலக்கதவம் நீக்கேதோறும் பாவாய் பெருமாளுக்கு சுப்பிரபாதம் சொல்லி எழுப்புறோம். எப்படி விஸ்வாமித்திர ராம கைங்கரியத்திற்காக ராமனை தான் அழைத்து சென்றாரோ, யஜ்ய புருஷனான யஜ்யோவை விஷ்ணு விஷ்ணுவை யஜ்ய புருஷனான பரமாத்மாவை தான் ஆராதிக்க வேண்டும் என்று ஆசை கொண்டு அந்த பெருமாளை தான் அழைத்து சென்று வழியிலெல்லாம் பெருமாளை விசேஷமா ஆராதித்து கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வாசந்தியா பிரவர்த்தனை என்று அவனுக்கு சுப்பிரபாதம் சொல்லி அவனை எழுப்பினாரோ, இருளறிய சுடர்மணிகள் இமைக்குண்ணத்தி இடத்திற்கு அடிபலம் ஆயிரமா இருந்தது பெருமாள் அரவணை துயிலுமா கண்டு அவனுடைய திருமேனி அங்கே துயில் கொண்டிருக்கக்கூடிய திருமேனி சைலகோலத்துல பெருமாளை சேவிக்கிறது ரொம்ப விசேஷம். நாங்கெல்லாம் வந்து சுப்பிரபாதம் பாடணும்னு காத்துருக்கோம். விஸ்வரூப சேவையில பெருமாளை சேவிக்கணும்னு ஆசைப்படுவோம். பெருமாள் கைங்கரியத்துக்கு வந்திருக்கும். இது கலிக்கு தோல் தீண்டினதான துவாபர யுகத்துல கிருஷ்ணனுக்கு எல்லாமே ஆபத்தை விளைவிக்கக்கூடியதா இருக்கு என்னும் காரணத்தினாலே கூறுவேல் கொடுந்துடன் நந்தகோபனை போன்றே இருக்கக்கூடியதான வாயில் காப்பவர்களே, நாங்கள் எல்லோரும் கிருஷ்ணனை சேவிப்பதற்காக, கிருஷ்ண கைங்கரியத்திற்காக, கிருஷ்ணானுபவத்திற்காக, கிருஷ்ண சம்ஸ்லேஷத்திற்காக வந்திருக்கோம். நீ நேய நிலைக்கதவம் நீக்கேதோறும் பவாய், கதவு நிலைக்கதவு நேய நிலைக்கதவு, பிரதிபந்திகள் வந்தால் நிலையான கதவு, ஆசிரிதர்கள் வந்தார்களையால் உள்வாங்கி திறக்கக்கூடிய நேசம் நேயமுடைய கதவு. வெளிப்பக்கம் திறந்தா அந்த ஆசிரியர்கள் அதுக்கு நசுங்கிடுவாராம். கதவு உள்வாங்கி திறக்கிறது தான் கதவுடையதான விசேஷம். சத்ருக்கள் வந்துட்டா அந்த கதவு நிலைக்கதவா இருக்கும், ஆசிரியர்கள் வந்தால் தான் அந்த கதவு உள்வாங்கி திறக்கிறது. நிலைக்கதவை திறக்க வேண்டும், நேயமுடன் அந்த கதவை திறக்க வேண்டும். நேய நிலைக்கதவத்தை நீ திறந்து எங்களுக்கு பகவானுடையதான பெருமைகளை எல்லாம் சொல்லி நாங்கள் அனுபவிக்கும்படியா அனுகிரகத்தை செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். பகவானுடைய திவ்யமான திருநாமங்களை பாடுவது என்பது பரம புருஷார்த்தத்தை நமக்கு அளிக்கக்கூடியது. அதன் பிறகு இந்த நாம சங்கீர்த்தனத்தினாலே நமக்கு பாபம் போறது. ஏன்னா மாயன்னர் என்ன மாயன்னர், இத்தனை பாபிகளுக்கும் இத்தனை அரியரானாருக்கு இறங்கும் நம் மரங்கராய பிட்டன்னு அரைபறை மாயன் மணிமன்னன். ஆச்சரியம், மாயன்னா மித்ரு அர்த்தம் இல்லை, மாயன்னா பொயில் அர்த்தம் இல்லை. ஜனகச்ச குலேஜாதா தேவமாயை நிர்மித்தான மாயன்னா ஆச்சரியத்தை உடையவன். அப்பேற்பட்டவன் நமக்கெல்லாம் பெருமாள் அனுகிரகம் பண்றானே என்னும் ஒரு பெருமையினாலே, அந்த ஒரு ஆனந்தத்தினாலே பெருமாளை சேவிக்க வந்திருக்கிற எங்களுக்கு பெருமாளுடைய திவ்ய சேவையை நீ செய்தருட வேண்டும், தந்தருட வேண்டும், செய்து வைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய சுருக்கமான ஒரு பொருளை பார்த்தோம். தினந்தோறும் தேசிகன் என்னும் ஒரு உத்தமமான ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக இங்கே விசேஷமாக இந்த பாகவதோத்தவர்கள் திரளில் ஒரு சில வார்த்தைகள் விண்ணப்பிப்பதற்கு கிடைத்த வாய்ப்பு அடிகளுக்கு பரம பாக்ய பாகதேயம் என்பதாக சொல்லி தேசிய அடியார்கள் அனைவர்கள் திருவடிகளிலும் அடியனுடைய பிரணாமங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். வாழியறி தோப்பல்வரடியமான் தாசரியன் வாழியவன் பாதாரவிந்தவலர் வாழியவன் கோதிலாத்தாழ்வாரை கொண்டாடி கொண்டிருக்கும் தீதிலானல்லோ ஒரு திரள்